மனசா மனசு அந்த பாதைகளையே ஈடுபட்டு இருக்கு. இப்படி பண்ணி பிரபத்தி பண்ணதுனால அவருக்கு தினந்தோறும் அந்த பாதையானது தன்னுடைய சிறத்தில் அவருக்கு கிடைக்கிறது. அதனால நித்தியம் பாதுகோத்தம் சனந்திரத்துக்கு மிக உயர்ந்தது. ஏன்னு கேட்டோம்னா இங்கேருந்து பிரபத்தி பண்ணி மோட்சத்துக்கு போறாள் அந்த முத்தாள் இருக்காள், அந்த முத்தாள் அங்க என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னா நித்திய எம்பெருமானுடைய பாதையை தன்னுடைய மொழியில சூடுகிறார்கள் எல்லாம். சரிஞ்சா நித்தி இங்க இடாடி வாங்கிக்கிறாப்புல அங்கேயும் பாதை எடுத்து அந்த தலையில சூட்டிக்கிட்டுதான் அப்புறம் மற்ற காரியத்தை ஆர்வப்பா போட்டிருக்கு முச்சரகள் எல்லாம். ஆகினால பாதுகாப்பு அம்சனம் இருக்க என்ன நித்தியம் எதுத்தம் சனம் பாதுகையை தலைவர் சூடுவதற்கு அதுதான் உயர்ந்த பலம் நமக்கு. முத்தரவன் கூட தினந்தோறும் அங்கே பாதுகையைத்தான் தலையிலே தாங்குகிறார்கள். அது அப்பேற்பட்ட பாதுகையை இங்க ரங்கநாதனுடைய பாதுகையாக நாம் தினந்தோறும் ஆராதித்து அந்த பாதுகையை தலையில தாங்குகிறோம். அதனால இந்த பாதுகையானது மிக உசந்தது. அந்த பாதையை பற்றி பேசுகின்ற காலத்துல ஸ்ரீமத் சாமான் என்ன சொல்லிட்டு தலையில தாங்கிறது சாதித்து பெருமாட்டேந்து வாங்கிட்டு தலை வச்சு என்ன பண்றாரு மோட்டையாக இல்ல நல்ல தங்க தாம்பாவத்துல வச்சு அது புஷ்பங்கள்லாம் சாத்தி தலைமையில வச்சுட்டு இன்னொருத்த வேலையாட்கள் கையில கொடுக்காமல் தானே சமந்து ரகத்துல வந்து ஏறாரு பரதாழ்வு இல்லையா. ஆக அப்பேற்பட்ட உயர்ந்த பாதுகே இது. இந்த பாதை என்ன பண்ணும் சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதி. ஆக இந்த லோகத்துல வாழ்வாங்கு வாழ்வதற்கு மாத்திரம் கொடுக்கறது இல்ல சர்வலோகஸ்ய. ஆக பாதையை நாம் சேவித்தால் சீவேந்திரமும் கண்டிப்பாக கிடைக்கும், அங்குள்ள பலமும் நமக்கு கிடைக்கும். ஆக அப்பேற்பட்ட மிக உயர்ந்தது. இப்ப ஏற்பட்ட பாதையின் பெருமையை அறிந்த சிவன் தான் அவன் என்ன பண்ணான், வேலை ஒரு பலனையே விரும்பாமல் ராமதாரகத்தை உபதேசம் பெற்று அதை எல்லாருக்கும் சொல்லுவதே நமக்கு பயம் என்று சொல்லி தினந்தோறும் ராமதாரகத்தை சொல்லிக்கொண்டு பாதையை தன் தலையே தாங்கி வந்தான். ஆக ஸ்ரீவண்டத்திற்கு போனவர்கள் என்ன புருஷார்த்தத்தை பெறுகிறார்களோ அப்பேற்பட்ட புருஷார்த்தத்தை இந்த பாதுகையே அளிப்பதனாலே அப்பேற்பட்ட பாதுகையை சாமேஸ்தும பாதுகே அப்பேற்ற பாதுகையை நாம் சோதனம் பண்ணுகிறோம் அப்படிங்கிறார் சுவாமி தேசியம். மாதவ பாதுகே தவகுணானு சகாஸ்தோகம் அஸ்தோகீஹி அன்யோன்யம் அகம் பிரதமிகாசமூடகோலாஹலம் விஸ்வக்ஷேன விஹார வேத்ரலதிகா கம்பஹாச்சிராதுலும்பதி. மாதா மாதவ பாதுகே மாதவன் சுயப்பிரியான எம்பெருமான் ரங்கநாதன் அவனுடைய பாதுகையே என்ன நீ எப்பேற்பட்டவர் மாதா இருக்கு நீ என்னுடைய தாய் அம்மா என்ன நான் என்ன பண்றேன் தவகுணான் தத்தோதமஸ்தோகதீஹி உன்னுடைய உன்னுடைய குணங்கள் எல்லாம் சொல்லி தோத்திரம் பண்ணுங்கிறதுக்காக இப்ப நான் ஆரம்பித்தேன். ஆரம்பிச்சா ஜெயிக்கல முடியும்னு எனக்கு தோணலை. ஏன் அப்படின்னு கேட்டா சகாசோதம் அசோகதீகம் சாமானியப்பட்டமான சோகதீகி எல்லாம் உங்ககிட்ட வரவே முடியாது. சோகதினா கொஞ்சமான அறிவுடை. ஆக மிதமான அறிவுடை ஒன்றுக்கானே சாமானியமாக சொன்னத்தை போயிட்டு புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது பாட்டு தெரிஞ்சுக்கிறது இருக்க இந்த அறிவுடை ஒன்றுக்கானே இப்பேற்பட்டனால உன்னுடைய பெருமையை அறிய முடியாது. என்ன எப்படி இருக்கணும் அந்த பிரதிபாசால நவநோன்மேகனி பிரதிபாங்கி சொல்லுவார்கள். புதுசு புதுசா நினைச்ச உடனே தோற்கக்கூடியதான உயர்ந்த பிரதிபாசி சொல்லக்கூடிய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ங்கிறாள் அப்பேற்பட்ட புத்திசாலி இருக்காள் அவாதான் உன்னை பத்தி சோதனம் பண்ண முடியும். வெளிய எந்த வாரம் சோதனம் பண்றது ரொம்ப கஷ்டம்மா. எதற்பண பிரணீனாம் சேவாட்சணே சொர்கினாம் உன் பெருமை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா உன்னை சேவிக்கிறதுக்காக போட்டி போட்டு இந்த சொந்தலோகத்தில் இருக்கின்ற தேவர்கள் எல்லாம் விழுந்தடிச்சுன்னு வர ஸ்ரீரங்கத்திற்கு உன்னுடைய இதே சகாரியத்தை வாங்கிக்கணும்னு கோடியேஷு எதற்பண பிரணயினாம் எப்படி வரலாம் அப்படின்னு கேட்டோம்னா இதெல்லாம் பிரம்மா ருத்ரம் வரலாம். அதாவது சப்த பிரஜாதிகள் ஏகாதிக ருத்ரா தெரிஞ்சுதா அஷ்ட வசுக்கள் இப்படிதான் சொல்றோமோ இல்லையா துவாதிக ஆதித்தாள் இவாளெல்லாம் ஒரு அதிகாரி குறிப்பா பிரம்மாவாலே நியமிக்கப்பட்டவர்கள். இவாளெல்லாம் ஜம்மனு கிரீட் எங்கே சூட்டிக்கிட்டு பிரமாதமா இருக்கா அப்படியே அதிகாரத்தோட ட்ரெஸ்ஸோட வரா எங்கன்னா நான் செல்லிருக்கு ஏன்னா எஜமானங்க வரைச்ச ட்ரெஸ்ஸோட ஒருதான் செல்லி தெரியணும் இல்லையா இது சட்டம் எங்கேயும். அதனால அவளால் அந்த ட்ரெஸ்ஸோட வரா எங்கன்னா நான் செல்லிக்கு வந்து என்ன பண்றா எதர்ப்பண பிரணயினாம் சேவார்த்தனே சொர்கினாம். அப்போ தன்னையே எம்படுமாவுக்கு அர்ப்பணம் பண்ணுவதற்காக தலையை குனிந்து விழுந்தான். டக்கு டக்குன்னு பாதையில போய் இடிக்கிறது அவளுடைய கிரீடங்கள் எல்லாம். சரியா, இப்படி கேட்கிற காலத்துல என்ன ஆறுது அப்படின்னு கேட்டவனா போச்சு போட்டு வரான். நான் தான் பின்னாடி கடாரி வாங்கிப்பேங்கிறவர்கள் இப்பவும் உலகத்துல பாத்துட்டு இல்லையா, சுருக்கு கடாய் வாங்கிட்டு ஆத்திரத்திற்கு போகணுன்றதுக்காக விழுந்து அடிச்சு தள்ளி குடிச்சுன்னு போய் கடாய் தலையை விட்டுவான். புரிஞ்சுதோ, அத மாதிரி அந்யோன்யம் சிமதாம் அகமஹமிகாசம் வருந்தோராகலம் நான் தான் போவேன். மற்ற பிரஜாபிகள் எல்லாருக்கும் மேல நான் தான். சரியா, அதனால நான் தான் பின்னாடி கடாரி வாங்கினா அப்புறம் நீ தான் வாங்க முதல் மரியாதை எனக்கு அப்படிங்கிற அங்க போனவாள் அவள் இருந்தா பெருமாள் தண்ணியில் நாம எல்லாரும் உத்தரதான். அதனால நீர் நீங்க சப்த பிரஜாபதியில உத்தரா இருக்கேன். நாளைக்கு ஏகாதிபத்தில உத்தனா இருக்கிறவன் நான் வாகியனுடைய அனுகிரகத்தினால நாளைக்கு ரத்த பிரஜாபதியில உத்தனாக அடுத்த இதுல நான் வந்துடுவேன். ஆகினால பெருமாள் தண்ணியில ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு போட்டி போடுறாரா இவ்வாறு. அப்படி போட்டி போட்டு அகம் பிரதமிகா சம்மர்ஜ கோலாகலம் விழுந்து அடிச்சு முண்டி அடிச்சுட்டு தேவர்கள் எல்லாம் அப்படி கிரீடத்தை கொண்டு பாதுகளை காட்டிட்டு அந்த கடாரியை காய்க்கணும்னு பிரார்த்திக்கிற காலத்தை பார்த்தா பக்கத்தில் இருக்க நான் விஸ்வச்சேரனுக்கு இந்த கூட்டத்தை சமாளிக்கவே முடியல. சரியா, இப்பதான் பெரும் கூட்டம் தான் உள்ளே போலீஸ் வச்சிடும். சரியா, பெருமாள் சேர்க்கிற கூட்டத்தில் அதை சமாளிக்கிறவா கையில லெத்தி வச்சுன்னா அடிக்க மாட்டான். புரிஞ்சா, நான் வந்து அடிக்கிறாப்புல கொண்டு வருவா அப்படி எப்படி நான் வந்து வச்சுக்கணும்னு சொல்லுவார். அது மாதிரி விஸ்வச்சேரன் கையில ஒரு பெரம்பு இருக்கு. சரிஞ்சா, ஆட்ட மெதுவா மெதுவா இருக்க மெதுவா அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பு ஆட்டி ஆட்டி பண்ணிட்டு இருக்க அவருக்கு கைவலிக்கு போடுது. சரியா, அவர் பரம்பு ஆட்டி வரலாம் சமாதானப்படுத்த வேண்டும். எல்லாரும் கடாயி வாங்கிட்டு கோவில் விட்டு வெளியில போறவர்களும் அவருடைய பொறுப்பு. விஸ்வசேனம் சரிஞ்சா இல்ல சர்வாதிகாரி அவர். ஆகினால குறைக்கட்டி மாறி சர்வாதிகாரியா இருந்ததால இருந்து எல்லாத்தையும் சமாளிச்சு ஓதரா வாய்க்க முடியாத பண்றார். விஸ்வசேன விகார வேத்ரதிகா கம்பகா சிராலும் பதி அவர் ஆட்டுறாரு பரம்ப அது ஆடுறது ரொம்ப நாடி எத்தனை என்ன சவகுணான் கஸ்தோ தமஸ்தோக ஜீஹி பேச முடியுமா? அப்ப இந்த சாமானிய பாதுகையை பாதுகையை பற்றி சோதனை பண்றதுக்கு முடியுமா? ஆக பாதுகா பிரபாவம் அத்தகையது. அப்பேற்பட்ட பாதுகையை தான் இப்ப நான் சோதனை பண்ண ஆரம்பிக்கிறேன். யோஷி பூத திருஷந்தி அபோட சகடஸ்தேமானி வைமானிக ஸ்ரோதஸ்யுபலம்பனானி வசிதோ தஞ்சத்வரீட்சிந்தி ச தூத்தியாதிஷ்வபி துர்வசானி பதயோஹ கிருத்யானி மத்யே வயத் பக்தே தத் பிரணயம் ததேவ கரணத்ராணம் வ்ருணே லங்கிணஹ. ததேவ கரணத்ராணம் வ்ருணே லங்கிணஹ கரணத்ராணம் எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய திருவடி அல்லவோ காப்பாற்றுறது. சரிங்களா, திருவடியை காப்பாற்றுறது பாதுகை. சரிங்களா, அப்பேற்ப பாதுகைய நான் வருணேன் அதை வகிக்கிறேன். எனக்கு பரம தெய்வீகம் அதிகமாக ரங்கநாதனோட பரம தெய்வீகம் எதுன்னா பாதுகை, அதே உடனே வகிக்கிறேன்னு சாமி. ஏன்னு கேட்டா மேல்லோகத்தில் இருக்கிறவர்கள்லாம் எப்படி பாதையை போட்டுகிறார்கள் என்று முன் ஸ்லோகத்தில் சொன்னேன். இப்பொழுது சொல்றாருக்கிறார் சாமி, இந்த லோகத்தில் அது பண்ண பெருமையை இவர் காட்டினாத்தானே எல்லாருக்கும் புரியும். அதுதான் சில செய்திகளை எடுத்து காட்டுகிறார் சுவாமி தேசியனிங்க. யோகி பூத திருஷந்தி இங்கு பாதி என்ன பண்ணி தெரியுமோ இல்லையோ, அவன் பாதியை கேட்டுட்டு விஸ்வாமகரோட காட்டுக்கு வந்தான். காட்டுக்கு வந்த போது காலத்தை தூரம் போன உடனே தன் ஆசிரமத்துக்கு போறதுக்கு முன்னாடி கௌதமருடைய ஆசிரமம் சரிங்களா நேர் வழியை விட்டு இப்படி வாங்க போவோம் அப்படின்னார். ஏன்னு கேட்டார். காலி இருக்கு வாங்கினாமா அப்படின்னு குழந்தைய அழிச்சுட்டு கௌதமருடைய ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சார். போனா அங்க போனா இவருடைய திருவடி சன் உள்ளப்பட்டு இதுல அங்க இருக்கான கல்லா கிடைக்கின்றான பட்ட உடனே கேட்டு நகையா ஒரு பெண் உருவத்துல வந்து எழுந்து நின்றால் ராமனை சேவித்தார். யோகி பூத திருஷந்தி இந்த பாதுகை என்ன பண்ணிட்டு கல்ல பெண்ணாகிட்டு அப்படியே பெருமையுடைய இருக்கு. அப்போட ஜெகதேமானி வைமானிக ஸ்ரோதஸ்யுபலம்பனானி செயல்பட்டது. அதோட சகடத்தேமானி குழந்தைகள்லாம் என்ன பண்றவர்கள் சொன்னா அந்த காலத்துல நாமத்துல சாமான கொண்டு போறது எல்லாம் விவசாயிகள் இல்லையா, கொண்டு கொண்டு போறதுக்கெல்லாம் பெரிய மாட்டு வண்டி வச்சிருப்பான் சரிங்களா. ஆற்று வாசல்ல மாட்டு வண்டியை கொண்டு நினைச்சுட்டு மாட்டை கொண்டு கொட்டையில கட்டிவிட்டு அவா காரிட்டு பாபா சாமான எடுத்து உள்ள வச்சுக்கிட்டேன். அந்த சமயத்தில் இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ண தெரியுமோ இல்லையோ, அப்பாடான அவெல்லாம் சாப்பிட்டு வீட்டு பத்துக்கிற சிலத்துல இவ்வாறு டைம் இந்த குழந்தைகளுக்கு அப்போ தூக்கம் வராது. அங்கேருந்து வரும் வந்தாக்க அந்த பெரிய வண்டியில நடுவில் அச்சு இருக்கும் சரிங்களா, அச்சுக்கும் இதுக்கும் கீழே கிட்டத்தட்ட அவ்வளவு இடம் இடைவெளி இருக்கும். அந்த அச்சுல என்ன பண்ணுவா, டே ஒருத்த மாடா கொஞ்சம் ஆடலாமா ஒரு குழந்தை எப்படி ஆடுறது அப்படிமா, டே உங்க ஆத்துல போய் அம்மா புடைய கொஞ்சம் இழுத்துருவாடா இழுத்துட்டு வாடா அப்படிமா சரிங்களா. இன்னொருத்தன் அப்பா வீட்டு இருக்குண்டா உதவி எடுத்துருவான் அப்படிமா, நீ எப்படி அப்பா அடிப்பாடா ரகசியமா எடுத்துட்டு வாமா சரி இழுத்துட்டு வந்து அது அதுல போட்டு முடிஞ்சு விட்டு தூளி மாதிரி கட்டி அதுல உட்காந்துருவான் அந்த கண்ணம் சரிங்களா. அவளை கொண்டு சொல்லிட்டு எல்லாம் கட்ட சொல்லிவிட்டு இதே இந்த கட்டிட்டு அவன் உடனே உட்கார ஆரம்பிக்கணும் இல்லையா, அதுக்கு மாதிரி இவன் உட்காந்துருவாங்க உட்காந்து அதுல டோரை ஆடுவான் சரிங்களா. இப்படி பார்த்தா எனக்குடா கண்ணா நான் அவரோட நான் அவரோட இரு வந்துட்டேன் வந்துட்டேன் இரு இப்படின்னு டோலாடின் இருப்பார் கண்ணா. இது மாதிரி ஒரு சமயம் என்ன ஆச்சு, நந்தகோபனுடைய திருமாவளியில வாசல்ல பெரிய வண்டி விட்டுருந்தது. அன்னைக்கு இவா வண்டி இங்கே ஒளியூருக்கு போயிருக்கு, மதுரைக்கு போயிருக்கு, அந்த சைடுல அங்க ஒரு வண்டி விட்டுருந்தது. வண்டி விட்டுருந்து அழகான வண்டி எல்லாம் உயரமா இருந்தது, கண்ணனுக்கு சந்தோஷம் இப்படி இன்னும் உயரமா இருக்குடா அந்த புளிய மரத்துல கூட கட்டிட்டு கொஞ்சம் ஆடுங்க கிராமத்துல அத மாதிரி இதுல விளையாடலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தி கூட்டத்தை கூட்டிருந்தேன். அதுல போய் ஒரு துணியை கட்டி அதுல ஒரு தூளியில உட்காந்து கூஞ்சல் ஆடுறான். ஏன் இதை போய் ஆடுறா அப்படின்னு கேட்டோம்னா, இவன் யாரும் தெரியும் சகடாசுரம் வண்டி வேகத்துல வீட்டு வாசல்ல வந்து இருக்கான் இல்லையா. சில பேர் குழந்தையா இருக்கே சகடாசுரம் தொட்டில படுத்துட்டு இருக்கான் என்ன சகடன் உதைச்சான் என்ன அப்படியே அவன் அவனுக்கு சம்மாரம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். சின்ன குழந்தையா இருக்கே சகடம் எங்க பண்றது உதைக்கிறது எப்படி என்ன அப்படின்னா, அது உத்தவர் சுவாமி இப்படிதான் ஒரு பிரமாணம் எடுத்து அழகா எழுதியிருக்காரு சரிங்களா. வாசல்ல வண்டி விட்டுருக்கு, அந்த வண்டியில சகடாசனாகிற வண்டியில இருந்து வந்தான். எல்லா குழந்தைகளும் சேர்ந்து இருக்கிற காலத்துல சகடாசன் அப்படியே தன்னுடைய உருவம் கொடுத்து ஒரே அமைக்க அமைக்கி இத்தனை பேரையும் கண்ணனோட கொண்டு போனோம் அப்படின்னு தீர்மானம் பண்ற நில வருகின்ற காலத்துல தொடர்ந்து ஒருவரை உழைச்சுட்டான் கண்ணன். உழைச்சோட என்ன ஆச்சு, எட்டி போய் வந்து சகடாசன் அங்க போய் விழுந்தான், வண்டியெல்லாம் சுத்தி சுத்தா போச்சு. இம்மாதிரியான அது எதுனால அப்படின்னு கேட்டா, காலில் போட்டிருக்கிற திருவிழி சந்தின பாதுகை இருக்கோ இல்லையோ இந்த பாதுகை பட்டத்தினால அப்படி ஏற்பட்டது அப்படின்ட்டு. அப்போட கடத்தேமானி வண்டியினுடைய உறுதிப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சு இந்த குழந்தையினுடைய கால் பட்டதுனால. வைமானிக சோதத்தின் புலம்பனானி அப்படின்னார். ஆகா சொல்லுங்க பெருமாள் ராவணாவதாரம் கொடுத்தார். ராவணாவதாரம் எடுத்து பயன்பெறாமல் போயிடுச்சு. மூணு அடி மண்ணை கேட்டார், உடனே திருவிக்கிரமா அவதாரம் எடுத்தார். திருவிக்கிரம அவதாரம் எடுத்து சத்தியலோகம் முழுவதும் போயிடுச்சு ஒரு திருவடி. உடனே அவர் திருமஞ்சனம் பண்ணார். திருமஞ்சனம் பண்ணா அதுலேருந்து உள்ள தீர்த்தமானது வைமானிக ஸ்ரோதஸ்வினி, அது ஆகாசங்கையாக மாறிட்டு. அந்த ஆகாசகங்கை வந்தது அது எதனால ஆகாசங்கை என்ன பண்றது, இப்போ எல்லாருடைய பாவத்தையும் போகிறது ஆகாச அந்த கங்கை. ஏன்னா அப்புறம் பகிர நாளை கொண்டு வரப்பட்டு பூலோகத்தில் ஓடுறது எல்லாருடைய பாவத்தையும் போக்குறது. இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது எம்பெருமானுடைய திருவடி. அந்த திருவடி தீர்த்தம் தான் ஆகாசமாக இருந்தது அப்படின்னார். அதற்கு பிறகு மகாபாரத யுத்தம் நடக்கின்ற காலத்துல அஸ்வத்தாமா அபாண்ட வாசனத்தை பிரயோகம் பண்றான் கடைசியில. அப்போ உத்தரையினுடைய கர்ப்பத்துல பரீட்சித்து இருக்கான் குழந்த சரிங்களா. அது என்ன ஆச்சு, பரீட்சி கட்டையாக தேவை வந்துருக்கு. நின்றுட்டா இந்த வம்சத்துக்கே ஒருத்த இருக்கக்கூடியவன் என்ன பரீட்சித்து வரக்கூடியவன் நினைச்சோம், அந்த வம்சம் அதுவும் தொடங்குதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கதறான். அந்த சமயத்தில் யாகர் வந்தார். யாகர் வந்தவொடனே என்ன பண்ணார், யாரு பிரம்மச்சாரியோ அந்த பிரம்மச்சாரி காலாலயத்தை உதைச்சாக்க என்ன இந்த கரிகத்தை குழந்தையாக ஆயிடுவார். யாருதான் நிச்சயம் பிரம்மச்சாரி ஆறுனா அப்படின்னு பார்த்தா ஒத்தம் தெரியல, கண்ணன் இருக்கானே ஜாட காட்டுல யாகர். உடனே கண்ணனை எழுதி பிடிச்சாச்சு வந்து இவா என்னவோ ஒன்றமா விளையாடலையே இவர் கறிக்கட்ட இருக்கிறது உதவி கல்லு பார்ப்போம் அப்படின்னா வந்து உதவி கல்னா கம்மனு குழந்தைய அவனு தொப்புனு கேழ்வரும் சரிங்களா. ஆக பசிதோஜ பரீட்சிஞ்சிச்ச கறிக்கட்டையா இருக்க முடியான ஒரு வஸ்து இப்ப பரீட்சிக்காக வந்து சேர்ந்தது. ஆக எம்பெருமானுடைய திருவடியினுடைய பெருமை இத்தகையது. இதெல்லாம் யாருக்கு தெரியும், இந்த பாதிரிக்கு தெரியும். எம்பெருமான் வெங்கநாதனுடைய திருநொடியுடைய பெருமை எத்தகையது என்பதையெல்லாம் நன்கு ஆராய்ந்து பார்த்துதான் இந்த பாதையை என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, ரங்கநாதன் கிட்ட ஒரு நிமிஷம் கூட விடாம நிச்சயமே பாதையை சாத்தின்னு உட்காந்துருக்கா ரங்கநாதன். ஏன் ரங்கநாதன் வச்சு இப்படி பாதிக்க அப்படின்னு கேட்டவனா, இந்த பெருமையெல்லாம் தெரிஞ்சுதான் கேட்டதுக்கே உடல இந்த பாதிக்க ரங்கநாதன் திருவிழா பாதையோட கேட்டாங்க. ஆக பதையோ கிருத்யானிம் கிருத்யானிம் அத்தியவயது, திருவிழிகளுடைய இந்த செய்திகளெல்லாம் கேட்டு அதன் பெருமையினால என்ன பண்றது, தத்தே தத் பிரணயம் ததேவ கரணத்ராணம் ரிணே ரங்கநாம், எப்ப பார்த்தாலும் ரங்கநாத திருவடியை ஒரு நிமிஷம் விட்டு பிரியமாட்டேன் அப்படின்னு இருக்கோ இல்லையா பாதிக. அப்பேற்பட்ட பாதியே நான் வரிசேன்னு உபாசிக்கிறேன் என்கிறார் சுவாமி தேசன். ஆக இப்பேற்பட்ட உயர்ந்த பாதிகே இது, இது பாதி என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டோம்னாக்க, எப்படியானால் நம்ம சம்பிரதாயத்தில் எம்பெருமானோட மகாலட்சுமிக்கு குலகாரமாக இருந்து அவரால் தான் நமக்கு மோசம் கிடைக்கிறது என்று மகாலட்சுமிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா. அதுபோல எம்பெருமானுடைய இப்படியான பெருவாளை விட மகாலட்சுமி முக்கியமோ, அதே மாதிரி எம்பெருமானுடைய திருவடியை விட திருவடி நிலைக்கு முக்கியத்துவம் இப்ப சுவாமி தேசியம் சாதிக்கிறார். அதனால பாதத்தை விட பாதுகை இருக்க இதுதான் ரொம்ப சிறந்தது. ஏன்னு கேட்டால், அவர் ஈஸ்வரருக்கு பண்ற காலத்துல இந்த பாதையைக்கு இது உண்டு, ஸ்தரத்தும் உண்டு சௌலபியமும் உண்டு சரிங்களா. இந்த சௌலபியமானது விதிசதால பிரேரிக்கப்பட்டு இங்க தூது ஓடினார் இங்கே இல்லையா. அர்ஜுனோட வரைச்ச சேனையோர் உயர் மத்திய தசம் ஸ்தாபிய மேய்ச்சிதான் ரெண்டு சேனைங்க நடுவில் கொண்டு சேர நடிச்சுக்கன்னா அப்படின்னு என்னோட இதோ ஓடி கொண்டு போய் நடிச்சினான். அப்புறம் வாய்ப்பையாக நடக்கிறதுல பன்னாத கைங்கரியமே கிடையாது, அத்தனை கைங்கரியும் பண்ணினார் சுவாமி கிருஷ்ணன். ஆகினால எம்பெருமான் பண்ண காரியங்கள் எல்லாம் மிக உசந்தது, அவருடைய திருவடி அதை விட உசந்தது, அந்த திருவடியை விட எம்பெருமானுடைய பாதிகை அதை விட உசந்தது. ஆகினால இந்த இடத்துல எப்படியானால் பெருமாள் பிராட்டி என்று திவ்ய தம்பதிகளை நாம் கொண்டாடுகின்றோமோ, அப்பேற்பட்ட திவ்ய தம்பதிகளை விட பாத பாதுகா திருவடி பாதுகை என்ற இந்த திவ்ய தம்பதிகளே நமக்கு மேலானபடினால அந்த திவ்ய தம்பதிகளே நான் உறினேன் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். வந்தே தன்மது கைதாரி வதையோ மித்ரம் பதத்ரத்வயம் எத்தி பராமதேன சரசா எத்தித்ரதி மித்ரபிரம்ம விநாடிகாவதி பதம் யாசங்காபர சாசோத்தம்ப விசம்ஸ்துல திருதி திரையிஷ்டபானாங்கண. வந்தே தன் மதுகைடபாரிபதையோ மித்ரம் பதத்ரத்வயம், வந்தே பதத்ரத்வயம் எம்பெருமானுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகளை நான் வணங்குகிறேன் சேவிக்கிறேன் அப்படின்னார் சுவாமி. ஏ அப்படின்னு கேட்டா, பதையோகோ மித்ரம், ரங்கநாதனுக்கு மித்திரம் இல்ல புரிஞ்சுதா, ரங்கநாதன் எப்பேற்பட்டவர், மது கைடபாரி நமக்கு வரும்படியான சத்துருக்களெல்லாம் போக்கி நம்ம காப்பாற்றக்கூடியவர், அப்படி இருந்தும் கூட அவரை விட நம்ம காப்பாற்றுறது எம்பெருமானுடைய திருவடி. அதனால் எம்பெருமானுடைய திருவடியை நோக்கி கொண்டுதான் சரணாதி பண்ணச்சே தயமந்திரத்தை திருவடியை பற்றி நாம் சொல்றோம் இல்லையா, சரணர் சரணங்கள் பற்றியோம். அப்பேற்பட்ட திருவடியே காப்பாற்றுறது இந்த பாதுகை. அதனால பதயோகோ மித்ரம் எம்பரு ரங்கநாதனுடைய திருவிழிகளுக்கு என்ன நண்பனா, நண்பன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டோம்னா, எந்த காலத்திலும் தன்னை சேர்ந்த நண்பனுக்கு எந்த விதமான ஊறு வராமல் காப்பாற்றிப்பான். ஒத்தாசிக்கு இவன் கூப்பிடறதுக்கு முன்னாடி அவனா தெரிஞ்சிட்டு ஒத்தாசிக்கு வருவான், இதான் இந்த காரியத்தை நான் பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்டது பதத்திர ஜயம். ஆ, எம்பெருமானுடைய திருவடிக்கு எந்த விதமான ஊறு நேரக்கூடாது என்பதற்காக எப்பொழுதும் ரங்கநாதனுடைய திருவடியை விட்டு பிரியாமல் இருந்திருக்க முடியாத இந்த திருவடியை காப்பாற்றுகிற இந்த பாதுகையிற்க, இது ரெண்டையும் வந்தே நான் சேவிக்கிறேன் அப்படின்னா, அது எப்பேற்பட்டதுன்னு கேட்டார், எத்தது பக்தி பராமதேன சரசா எத்திரீன், பாதியோட காரியங்கள்லாம் பண்றதுங்கிறத சொல்லிக்கிட்டு பல பேர் கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டது இந்த காதல பலவார் விசாரணைகள்லாம் பேசிட்டு இருந்தோம், காது விழுந்து அவன் என்ன பண்ணா, சரி சாத்திட்டு நாதமணி பாதுகாப்பு தியானமாக நாதமணி பாதுகாப்பு தியானமாக சொல்லிக்கிட்டு ஒரு ஓட்டத்துல இருந்து அப்படியே வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துருக்கு இந்த சுரா தேவர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டான். தேவரெல்லாம் பார்த்த ஒருபாடு, தேயப்பா இவனுக்கிட்ட இறங்க விடப்படாதுதான். ஏன்னு கேட்டா, இவன் மணிபாதியை கிட்ட போனாக்க தன் இஷ்டத்தெல்லாம் நிறைவேற்றின்னு போடுவான் சரியா. அப்புறம் நம்ம பாது திண்டாட்டம், அவனே பிரம்மப்பட்டத்துக்கு வந்தாலும் வரலாம் நாளைக்கு. ஆகினால அவள் என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னாக்க சம்சார நியூனதாதீதாக திருதசா பரிபட்சினான்னு சொல்லுவாள். விஸ்வாமித்திர பண்ண யாகங்கள் எல்லாம் கலைச்சு கெடுத்து தபஸ் எல்லாம் கலைச்சு இதெல்லாம் தேவர்கள் எதுக்காக பண்ணா தெரியுமா, மணிக்கால அரிசி எல்லாம் கெடுத்தாரு எல்லாம் எதுக்காக பண்ணா அப்படின்னு கேட்டோம்னா, இவர் தபஸ் பண்ணி யாகங்கள் நிறையா பண்ணி இந்திர பண்றதுக்கு வந்துட்டா என்ன பண்றது இந்திரனுக்கு பயம், அல்லது ருத்ர பண்றதுக்கு வந்துட்டா என்ன பண்றது ருத்ரனுக்கு பயம், பிரம்ம பண்றதுக்கு வந்துட்டா என்ன பண்றது பிரம்மாவுக்கு பயம். அதனால இவாள் என்ன பண்றா ஒழுங்கா இருந்து தபஸ் பண்ணி வேண்டி மனுக்கு வரவாடெல்லாம் கெடுத்து அவள் அந்த வழி ஈடுபடாம பண்றான். சம்சாரம் நியூனதா தீதான், ஏன்னா சம்சாரம் கீழே உலகம் இருந்துட்டே இருந்தா தான் நெற்றி ஒழுங்கா ஹோமம் பண்ணுவா, சோகாதாரம் வரும், நெற்றி ஹரிச கொடுப்பா, அந்த ஹரிச வாங்கி நீ சாப்பிடறான். ஆக தேவர்களுக்கு எல்லாம் சோறு இவா கொடுக்குற ஹரிசு, அதனால வயிற்று சாப்பாடு இல்லாமல் போயிடும், இது எல்லாம் மோசத்துக்கு போயிட்டான். அதனால இவ எல்லாரும் மோசத்துக்கு போகாதபடி யாரும் பாதுகாத்துக்கிறா இப்போ தேவர்கள் எல்லாம் சரியா அதெல்லாம் அரைய பண்ணிட்டோம், நெச்சபடி ஹோமம் பண்ணிட்டோம், நமக்கு ஹரிச கொடுக்கட்டும் அப்படின்னு சம்சார நிமிதாபீதாக சிறதா பரிபஞ்சினா தேவர்கள் எல்லாம் நமக்கு அவ்வளவு பரமேஸ்வர ஜயம் நம்ம பட்டம் போயிடுமேன்னு சொல்லிட்டா, நம்ம பட்டம் போயிடுமேன்னா பிரம்ம பட்டம் என்ன உசந்தது, அதுக்காக இவாவே கெடுக்க போறாள் இவா அப்படிங்கிறார் சுவாமி ஜெய்சன். ஏன்னா அவளுடைய பதவி எட்டாக அப்படின்னு கேட்டார், வித்ரம் பிரம்ம வினாதிகாவதி பதவல் வத்தியாச கங்காபர பிராசோக்கம் விஷம் ஸ்தூல திருதிகி ஸ்ரீஷ்டபானாங்கனா. இவாளுடைய இதெல்லாம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக்க, வித்ரம் பிரம்ம வினாதிகாவதி பத, இந்த பிரம்மபட்டமோ ருத்ரபட்டமோ இதெல்லாம் பிரம்மாவனுடைய கணக்கு பிரகாரம் பார்க்குற காலத்தில் அதெல்லாம் ரெண்டு மூணு நிமிஷம் தான் அவளுக்கு பதவி காலம் சரிங்களா. அதாவது காலத்தை கணக்கு பண்ணுற காலத்தில் மனுஷமானம் தேவமானம் பிரம்மமானம் மூணு நிமிஷம் சொல்லுகின்றவர் சரிங்களா. நம்ம மனுஷமானம் இருக்க நம்மளுக்கு ஒரு வருஷம், தேவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் சரிங்களா. அந்த ஒரு நாள் இருக்க அத மாதிரி தேவமானத்தினால ஆயிரம் சதுரயுகம் நடந்ததுனாக்க அது பிரம்மாவுக்கு ஒரு பகலாக ஆகணும் சரிங்களா. ஒரு பகல்ல என்ன ஆயிரம் சதுரயுகங்கள் உண்டாருதுன்னு சொன்னாக்க என்ன, அப்போ ஒரு நாளுக்கு எவ்வளவு யுகம், 2000 சதுரயுகம் ஆகும். ஆக சதுர்முகனுடைய மானத்தினால பார்க்கின்ற காலத்துல என்ன அவளுக்கு ஒரு பகல்ல 16 மன்மந்திரங்கள் ஓடிப்படும். பிரம்மாவனுடைய ஒரு பகல்ல மன்மந்திரங்களை 16 மன்மந்திரம் ஓடிப்படுவான். அப்படி பார்க்கிற கணக்கு பார்க்கிற காலத்துல பிரம்மாவுக்கு அவனுடைய மானத்தினால அவனுக்கு பதவி சரியில் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு கேட்டவனா, ஜித்ரம் பிரம்ம வினாதிகாவதி ஆக ருத்ரந்திர வாழ்க்கலாம் அவளெல்லாம் பிரம்மா நினைக்கிறா பின்னாடி. ஆக அவளுக்குலாம் இருக்கின்ற டயம் உழவுனாக்க 2 வினாடியோ 3 வினாடியோ உழவுதான் கிடைக்கிறது வாழ்க்கை. இந்த பதவிக்காக பதவி எச்சாத சங்காபர இந்த ருத்ரபட்டம் நமக்கு போயிடுமோ சரிங்களா என்று பயந்து அவள் என்ன பண்றா, திராசோக்கம்ப விஷா விஷம் ஸ்தூல திருதிகி ஆடி போய் சுற்றி பதவி போடும் போட்டிருக்கே பாதுகாப்பு எழுதிட்டு போய் ஒரு உட்காந்துக்கான கிட்ட போய் நெருங்கி இருக்கானே அவன் என்ன அவன் பாதுகாப்பு கிரகத்தை பெற்றுட்டாலும் கஷ்டமாக்கே தீர்ந்து அடிச்சுன்னு வரலாம் ஓடுறான் சரிங்களா. இப்படி பாதுகாப்பு கிரகத்தை இன்னொருத்தர் பெறாமல் நாமே பெற வேண்டும் என்று போட்டி போடக்கூடிய நிலையில தேவர்களுடைய அதிகாரிகளெல்லாம் இருக்கான்னு சொன்னா அப்பேற்பட்ட பாதுகைய எப்பேற்பட்டது, மித்ரம் வந்தே மித்ரம் பதத்திரஜயம் அதை நான் விழுந்து சேவிக்கிறேன் அதே அப்படிங்கிறார் சுவாமி ஜெயிக்கிறேன். பத்மாகாந்த பதாந்தரங்கைபவோ திருஷ்டம் பதத்திரம் பஜே யத்பக்த்யா நமதாம் த்ரிவிஷ்டபசதாம் சுடாபதேஷ்வர்த்திதம் நித்யாபீத நகேந்து ஜீபிகி சுதா சந்தோகமுச்சைர்வமதி அந்தர்நூனம் அமாந்தமந்திக இது பிரபாவதி பாதுகினுடைய பெருமைகளை பல முறையில பலவாறாக சுவாமி தேசிகம் அதனாக எடுத்து சாதித்தார்கள். அதுல பத்மாகாந்த பதாந்தரங்க விபவோ திருத்தம் பதத்திரம் பஜே எம்பெருமானுடைய பதத்திரம் இருக்க பாதுகை திருவடியை காப்பாற்றுறது அது, அதனால பதத்திரம்னு பேரு. அதை பஜே சேவிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா அதனுடைய பெருமை அத்தகையது. பத்மாகாந்த பதாந்தரங்க விபவோ திருத்தம் இந்த பாதுகை பத்மா மகாலட்சுமி பத்மாகாந்தம் எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாயகன் பதம் அவனுடைய திருவடி. அந்த திருவடிகளுக்கு அந்தரங்கமான விபவோத்ரிஷ்டம் பலவித பெருமலை உயர்ந்த பெருமலையுடையது இந்த பதத்திரம் இந்த பாதுகை. ஆகையினால அதை நான் தெரிவிக்கிறேன். யத்பக்த்யா நமதாம் த்ரிவிஷ்டபததாம் சுடாபதேஷ்வர்த்திதம் நித்யாபீத நகேந்து தீதிதி சுதா சந்தோஹர்வமதி அந்தர்ணோ நமமாந்தம் அந்தியலசத் சேதாபதச்சத்வனாம். ரங்கநாதன் சேவிக்கிறதுக்கு நாம் தான் போறோம்னு நம்ம நினைச்சிருக்கோம். ஆனால் தேவர்களெல்லாம் அந்த உருவிலையோ இல்லை மாறுபட்ட உருவிலையோ ரங்கநாதன் வந்து தினந்தோறும் சேவிக்கிறார்கள். அந்த தேவர்களுக்கெல்லாம் அர்ச்சகர் என்ன பண்றான், அதனால வெண்பட்டினால பரிவட்டம் கட்டி சகாரிய சாதிக்கிறான். அப்படி சகாரிய சாதிக்கிற வெண்பட்டோட சாதிச்சு கல்ல கட்டிருக்காள் இல்லையா, அப்போ அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க எம்பெருமானுடைய திருவடியோட சேர்ந்துதானே பாதுகை இருக்கு. அந்த திருவடியில் இருக்க முடியாத நகங்கள் இருக்க அந்த நகங்கள் எல்லாம் பலபலான பிரகாசிக்கிறது. அதனுடைய ஒளியானது நிறைவையா வீசுறது. அந்த ஒளியாகிற அமுதம் இருக்க அந்த அமுதத்தை பாதுகை திருவடியோடு சேர்ந்து இருப்பதனால நிச்சயம் பருகிறது. அந்த நிறைய எப்ப பார்த்தாலும் திருவடியோடே சேர்ந்து இருக்கு, தெரியாம இருக்கும் இந்த பாதுகை. அதனால நககாந்தியாகிற ஒரு அமுதத்தை எப்போதும் பருகிக்கொண்டே இருக்கு. அப்படின்னால சில சமயம் அது அதிகமாகவும் போயிடுமோ இல்லையோ, எப்பொழுதும் பருகிறதுனால. அதனால பருகின அந்த சுதன்னா வெடிப்பா இருக்குன்னு நினைச்சிருந்தோம் அமிர்தம். அது வெளியில அப்படியே கக்கராம வெளியில வருது சுத்தி பாதுகையா தெரிஞ்சா. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இவள் தேவையுடைய திருவடி மேத்த தலை மேல திருவடி சகாரியை வைக்கிறான். அந்த சகாரி எம்பெருமான நககாங்கியா அமிர்தத்தை பருகி பருகி பருகி அதிகமாக போய் அதை கக்கறது அப்படி சுத்தி வெளியில அந்த சுத்துறது இருக்கும் இல்லையோ, அதுதான் அந்த வெண்பட்டு சேதாபடம் கட்டிருக்காள. அது சேதாபடம் இல்லது தெரிஞ்சா, பரிவட்டம் கட்டினது இல்லது. என்ன என்ன அப்படின்னு கேட்டவனா, எம்பெருமானுடைய நககாந்தியை பருகி பருகி அந்த அமிர்தமாகிற இது பாதுகைக்கு அதிகமாக போகி அது கற்றுகின்ற காலத்துல அது வட்டமாக இருக்கு பாதுகை சுத்தி. அது பாதுகைக்கு வட்டமாக இருக்குது அப்படின்னா பாதுகைக்கு கீழே சிறப்பு இருக்கு. இதை பட்டம் கட்டிருக்கா கொஞ்சம் இறங்கி அப்படி சுத்தனாவது சுத்தனாவில் இருக்கு அந்த அமிர்தம். ஆகையினால அந்த அமுதம் தான் பரிவட்டமாக இங்கு காட்சியளிக்கிறதோ அப்படி ஈடு செல்லும்படியாக இருக்கு அப்படின்னா. பக்தியா நமதான் ரொம்ப பக்தியோட வந்து சேவிக்கிறார் தேவர்கள் எல்லாம். அப்ப ஏற்பட்ட திரிவிஷ்டப சதா தேவலோகத்தில் வாசிக்கலாம் அவர்களுக்கெல்லாம் சுடாபதேஷ்வர்த்திதம் அவர்கள் தலை மேல என்ன சடாரியை சாதிக்கிறார். அப்படி சாதிக்கிற காலத்துல அது ஏற்கனவே நித்யாதீத எப்பொழுதும் பருகி பருகி இருக்க முடியாத நகேந்து தீதிதி சுதா என்ன நகமாக நகம் எப்படி இருக்குன்னா சந்திரன் மாதிரி அஷ்டமி சந்திரன் மாதிரி வளர்ந்து அழகா இருக்கு. அந்த நகங்களாகிற சந்திரன் அந்த சந்திரனுடைய கிரணங்களாகிற சுத நிலவு சுத மாதிரி இருக்கு புரிஞ்சுதான். அந்த நிலவாகிற சுத அதனுடைய ஒளி புஞ்சம் நிறைய சேர்ந்து நாலு பக்கமும் இது பாதியினாலே கொஞ்சம் வெளியில கக்கப்பட்டதோ அப்படின்னு சொல்ல முடியாத அப்படி சுற்றி நிற்கிறது. சேகாபடம் அப்படின்னா பரிவட்ட படம் பண்பட்டு அத மாதிரி இருக்கிறது அப்படின்னு தெரியுது. ஆகினால பெருமாள் என்ன பண்றார், சேகம் பாது என்ன பண்றது, சேகாபடங்கிற யாஜத்தினால தன்னுடைய பக்தர்களுக்கு அமிர்த அமிர்தத்தை கொடுத்து அவரை அனுகிரகிக்கிறது அப்படின்னு சொல்றார். ஆகினால ஒரு சடங்காலம் கூட விட்டு பிரியாமல் இருக்கிறபடினால பெரும் பெருமையினுடைய பாதியினுடைய சம்பந்தம் தங்கள் சிறசு மேல கிடைக்கிறத பார்த்து தேவர்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ந்து சந்தோஷப்படுகிறார்கள் எப்பொழுதும் அப்படின்னு பாதியினுடைய பெருமைய தேவர்களாலும் கொண்டாடப்படக்கூடியதாக இருக்கு என்பதை இந்த ஸ்லோகத்தில் சாதித்தார். அடுத்தா போல சத்விஷ்ணோ பரமம் பதத்ரயுகளம் த்ரியந்த பர்யந்தகம் சிந்தாதீத விபூதிகம் விதரது ஸ்ரயாம்சி பூயாம்சினஹ யது விக்ராந்த திசா சமுச்சித பத பிரச்சந்தி பாதஸ்வினி சத்யே சத்யேமேவ சதா நதஸ்ய தனுதே மௌலௌசிகம் சூரினஹ. சத்விஷ்ணோ பரமம் பதத்ரயுகளம், விஷ்ணுவினுடைய மிக உயர்ந்ததான பதத்ரயுகளம் பாதியினுடைய இரட்டைகள். இது எப்பேற்பட்டது அப்படின்னார், த்ரியந்த பர்யந்தகம் அப்படின்னார். இந்த பதத்தை பெரு பாதையானது உபனிஷத்துக்கெல்லாம் ஆழ்ந்து கிடக்கு, உபனிஷத்துக்கெல்லாம் அந்த பாதையை யாருக்கு பேசிக்கொண்டே இருக்கிறது. அப்பேற்பட்டது த்ரியந்த பர்யந்தகம். இன்னும் எப்பேற்பட்டது சிந்தாதீதூசியம், இந்த பாதையினுடைய ஐஸ்வர்யம் இருக்க நம்மளால எண்ணி கூட பார்க்க முடியாது. நம்ம எண்ணத்தை மிஞ்சிய ஐஸ்வர்யத்தோட கூடியவர்கள் இந்த பாதையே. சிந்தாதீதூதியம் இதரது ஸ்ரேயாம்சி புயாம்சினா, அப்பேற்பட்ட பாதையை பார்த்து சுவாமி ஜெயசீல் பிரார்த்திக்கிறார், நகா புயாம்சி ஸ்ரேயாம்சி இதரது, எனக்கு எனக்குன்னுக்கே எங்களுக்குங்கிற நமக்குங்கிற எல்லாரையும் சேர்த்து தெரிஞ்சா சிஷ்யாலையும் சேர்த்து எல்லாருக்கும் பூயாம்சி ஸ்ரேயாம்சி பல வகையான தேனங்களெல்லாம் இந்த பாதுகையான அதெல்லாம் கொடுக்கட்டும் அப்படிங்கிற. ஏன்னா அந்த பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா, எத் விக்ராந்த தசா சமுச்சித பத பிரச்சந்தி பாதஸ்வினி சக்கேனேவ சதா நதசிய தனுதே மௌல உச்சிதின் சூரியனா. இந்த பாதைய அது தன்ன அனுகிரகம் பண்றத பார்த்துட்டு அனுபவிச்சவர் ஆறு ருத்ரன் சிவன். அவர் என்ன பண்ற, சதா நதசிய எப்ப பார்த்தாலும் வந்து எம்பெருமானுடைய பாதையினுடைய திருடி வாரத்துல வந்து விழுந்துட்டே இருக்கார். அவர் மௌல உச்சிதின் சூரியனா, தன்னுடைய தலையில பாதையை போது இடிக்க முடியாத வந்து சேவிச்சுன்னு வந்து நிற்கிறார். அப்படி சேவிச்ச என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த சிவனுடைய தலையா, சிவனுடைய தலையில இதுவும் இருக்கு, எது இருக்கு, ஆகாசகங்கை இருக்கு புரிஞ்சா. அந்த ஆகாசகங்கை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் திரீக்கிரம அவதாரத்துல ஒரு திருவடியை மேலோத்தி வானத்தை அடக்க முடியாது, சத்தியலோகத்தில் இருக்க முடியாத பிரம்மா திருமஞ்சனம் பண்ண அதுலேருந்து கிளம்பிட்டு திருவடியிலேருந்து கிளம்பினதுதான் இந்த கங்கா ஆகாச கங்கைன்னு சொல்றோம். எது விக்ராந்த ததா சமுத்திர மேலுலகை அளக்குகின்ற காலத்துல அந்த திருவடியிலிருந்து நன்றாக ஒழுகின்ற அதிலிருந்து சிரவிக்கின்ற பாதஸ்தினி அப்படின்னா ஜலத்தோடு கூடிய ஆகாச கங்கை, அந்த ஆகாச கங்கைக்கு சக்கேனேவ, இதுல ரெண்டு பேரும் சிநேகா ரெண்டு பேரும் சேர்ந்து போறான். இது எம்பெருமானுடைய திருவடியோட எப்போதும் சேர்ந்து பழகினது இந்த பாதுகா. அந்த ஆகாச கங்கை இருக்க எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து ஒழுகி வந்தது ஆகாச கங்கை. ஆக எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் பாதுகைக்கும் இருக்கு கங்கைக்கும் இருக்கு. ஆகையினால பாதுகை கங்கைக்கு சக்தி ஆயிட்டான், தோழி ஆயிட்டான் தெரிஞ்சா. சூரியன் அப்படினால சதா தனுதே மௌள ஊத்துகின் சூரியனஹா. அதனால எப்ப பார்த்தாலும் வாதியையும் அந்த கங்கையும் சேர்ந்து பேசிக்கிறாப்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சிவபெருமான் எப்பொழுதும் எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய திருவடியை சேவித்துக்கிண்டு தன்னுடைய சிறசானது திருவடியில பாதைகளை படும்படியாக இருந்து அவன் அனுபவிக்கிறான். ஏன் கேட்டா அதனுடைய பெருமை உயர்ந்தது, எல்லா விதமான சம்பத்துக்களையும் அளிக்கக்கூடியது. ஆகையினால சிவபெருமான் தினந்தோறும் சேவிக்கிறான் பாவிடியை அப்படின்னா. அது சொல்லுகின்ற காலத்துல அந்த விஷ்ணு பரமம்பரம் சதாத செஞ்சு சுவரேகான்னு பெருமாளுக்கு நம்ம பஞ்சாயத்து சொல்றோமோ இல்லையோ, அந்த சத்விஷ்ணோ பரமம்பதம்னு இப்படி திருவிக்காமதாரத்தை இருந்த திருவடிய விஷ்ணோகோ பரமம்பதம் என்று போற்றுகிறதோ அதே மாதிரி விஷ்ணோ பரமம்பதம்னு கொண்டு போய் முடிக்கிறோம் கடைசியில. ஆக முதல்ல சொல்றது பெருமாளுடைய திருவடியை சொல்றது, ரெண்டாவது பரமம்பதம்ங்கிறது பாதுகையை சொல்லுகிறது என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லலாம். ஏன் கேட்டா சர்வே வேதா எத்ததமா மனந்தி அப்படின்னு எல்லா வேதங்களும் எம்பெருமானுடைய திருவடியும் சொல்றது, திருவடியோடு சம்பந்தப்பட்டதான பாதுகையும் சொல்றது என்று சொல்லலாம். ஆகையினால இந்த பாதுகையினுடைய இரண்டும் சுதியினாலையும் போற்றப்படுகின்றது. அப்பேற்பட்ட பாதியை எப்ப பார்த்தாலும் சிவனே வணங்குகின்ற காலத்துல நாமெல்லாம் எம்மாத்திரம் எப்போதும் அவனை வணங்கிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக தெரிவிக்கிறார் சுவாமி. 43 அம்பும் எம்புனிதே அனன்யகிதிபிஹி மீனைஹி கியத் க்லேசேனாபி கியத் ஜலங்கி ரபசோத்துங்கைஹி ஸ்ரவங்கேஸ்வரைஹி விஜ்ஞாதா கியதி புனஹ முதல்ல மீன் எடுத்துட்டோம், சமுத்திரத்தினுடைய ஜலத்துல இந்த மீன்கள் அனன்ய எதிவிகின்றார். ஜலத்தை விட்டா வேற வழி இல்லை, அதனால போனா அது உயிர் போறோம் புரிஞ்சுதா. ஆக ஜலத்தையே சமுதிரத்தையே சரணடைஞ்சு கிடக்கு. அப்படி சரணடைந்து சமுதிரத்துக்கு அவ்வளவு வேண்டியதா இருக்க முடியாத மீன் கூட இயக்கியதே. சமுதிரம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்டா அதுக்கு தெரியுமா என்ன, எங்கேயோ சுற்றி வந்துட்டு இருக்க மேலேயே சமுதிரத்தினுடைய நிழலத்தை அதால கண்டுபிடிக்க முடியாது. இத்தனைக்கும் அதிலேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கு, ஆனாலும் கண்டுபிடிக்க முடியாது. கிளேசேனாபி கியஜலங்கிரவசோத்துங்கைஹி பிரவங்கேஸ்வரைஹி. ஒரு காலத்துல ராமசம்ஹாரம் பண்றதுக்காக அணை கட்டி கொண்டு திருப்புள்ளாடிலேருந்து பெருமாள் ஏறினார். அப்போ குரங்குகளெல்லாம் என்ன பண்ணிட்டு நிறைய மலையெல்லாம் பேசி கொண்டு போட்டு பாலம் கட்டிட்டு, பாலம் கட்டி சமுதிரத்தை போச்ச எவ்வளவு ஒரு சமுதிரத்தை தெரிஞ்சுட்டு அதெல்லாம் ஏதோ அந்த இலங்கைக்கும் இதுக்கு பாரதத்துக்கு இருக்க முடியாத இடைவெளியில எவ்வளவு தூரமோ அவ்வளவுதான் சமுதிரத்தை அதால பார்க்க முடிஞ்சதே வெளிய, பாக்கி சமுதிரங்கள்லாம் எவ்வளவு நிலம் என்னங்கிறது அந்த குரங்குகளுக்கும் தெரியாது. விஜாதா கியதி புனக சிதிபுரிதா மன்சே நகீரதா. ஒரு காலத்துல தேவர்களுக்கெல்லாம் அமுதத்தை கொடுக்கணுங்கிற எண்ணத்தினால தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பெருமாளுடைய தூண்டுதலின் காரணமாக மந்திரமலையை சமுதிரத்துல போட்டு கடைந்தார். சில சமயம் கடையிட்ட எப்பொழுதும் மத்து கீழே அமுங்கும் மேல வரும். அப்படி இருக்கிற காலத்துல அந்த சமுத்திரத்தினுடைய ஆழத்தை அந்த மந்திரமலையினால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா, கண்டுபிடிக்க முடியாது. ஆகையினால சமுத்திரத்தினுடைய ஆழத்தையோ நீளத்தையோ குணத்தையோ ஒருத்தரால கண்டுபிடிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். ஆகையினால சுவாமி தேசியன் சாய்க்கிறார், நான் அந்த வழிக்கே போகல, சமுத்திர கரையிலேயே உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னார். என்ன சமுத்திர கரையில உட்கார்ந்துருக்கார்? கேசவ பாதுகா குண மகாம்போதேகே தடஸ்தாவயம். ரங்கநாதனுடைய பாதுகை இருக்க, அதனுடைய திருக்கல்யாண குணங்கள் இருக்க, அந்த கல்யாண குணங்களாகிற மகாம்போதி பெருங்கடல் அது. அந்த கடல்ல இறங்கி இந்த குணக்கடல் எவ்வளவு பெருசு, எவ்வளவு நீளம், எவ்வளவு ஆழம், யாராவது இறங்க வேலை பயிற்சிக்காக இருக்கணும். குரங்கு பார்த்ததும் முடியல, மந்திரம் வேலை பார்த்ததும் அதால முடியல. புரியா, நீர்களே அதிலே வாழ்றது பார்த்து அதனால முடியல, நாமே அதை திட்டாரணப்போ. அதனால அந்த பாதியினுடைய குணக்கடலுடைய கரையிலேயே நாம் உட்காந்து செய்துட்டு